ശ്രീമാൻ വെങ്കടനാചാര്യ കവി താർക്കിക കേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാഹൃതി. ടുഡേസ് പാസുരം ഈസ് 24th പാസുരം. അന്തി ഉലഹം അളന്തായ് അടി പോറ്റി. ദിസ് പാസുരം ഈസ് കാൾഡ് തിരുപ്പാവയിൽ തിരുപ്പല്ലാണ്ട്. And this pasuram is so important and so esoteric, so divine, that it is recited twice in our Nitya Anusandhanam. And this pasuram, Andal, similar to her father, sings Pallande, means praising, hailing his lotus feet, hailing Perumal's glories. And she sings Pallande for all his leelas that had happened earlier, a step ahead of her father. When Periyalvar declared his Paratvam to Pandya king Vallabhadevan, Pandya king was so pleased that he had conferred the title Bhattabiran to Periyalvar. And he made him sit on the royal elephant, took him for procession in the Madurai Vidhi. And when such was the case, Perumal along with Mahalakshmi appeared on Garuda as Garuda Vahanan, Garuda Rudan in the sky, and wanted to witness his devotee being conferred, being felicitated. So when Perumal appeared, and the whole assembly of people could see Perumal by their naked eyes. So Periyalvar, instead of getting thrilled about Perumal's darshana saubhagyam and that saundaryam of Perumal, he was worried that people would cast evil glances on Perumal. Kannechil, drishti, because he is drishti chitta paharinam. So because of that, Pongum Parivu, because of that he sang Pallandu, Pallandu, Pallayirathandu, Palakoti, Noorayiram. You need to live millions of years and Adiyomodum, Ninnodum, Pirivinni Ayiram Pallandu. You and I need to be together, coexist without any separation for very many thousands and millions of years. And that's why he is called Periyalvar, and his daughter went a step ahead. She, at least Periyalvar, sang when he appeared then and there in front of him. But now Andal sings that you did that on that day few eons back in the last yuga for that Pallande today. You went and conquered Ravanan for that Pallandu today. Like that, she has reenacted or brought the beatific vision of his valor, of his Kalyana Gunas, of his Saundaryam, of his Daya, and then sings Pallandu for him. Let's enjoy. Andri Ulaham Alandai Adi Poetry. சென்று அங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. பொன்னச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி. குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. வென்று பகை கெடுக்கும் நின்கையில் வேல் போற்றி. என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறைகொள்வான். இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் என்பாவாய். எ வண்டர்ஃபுல் வர்ஸ். ஸ்ரீமத் அழகிய சிங்கர் அண்ட் ஸ்ரீமத் திருக்குழந்தை ஆண்டவன் ஹாவ் simply immerse themselves enjoying this verse. So let's first enjoy Aliya Singers and then go to Srimad Andavan's Anubhavam. Here, Andri Ulaham Alandai Adipotri, you measured the whole universe with your feet that day when you appeared as Vamana. You purified the upper world with one foot and with the other foot covering the world below. Everyone was so blessed with your touch. Kadapuna Shankara Danga Kalpa Dujara Vindankula Vajranchanam Trivikramatva Charanarunambujam Madhya Murdhanam Alankarishati says Alavandar. May that divine lotus feet of yours live for millions of years after years. Praise and hail to your feet. Palland, palland, adi potri. How did he measure the universe? Did he take one step for the lower world and one for upper world? It appears like that. He grew so huge and tall as Trivikraman that he raised his left leg above and the left toe was seen by Chaturmukha Brahma. By looking at the Shankha Chakra, the Chakra Rekha, the Kalpaka Rekha, the Dvaja Rekha, the Padma Rekha and the color of the red lotus feet, Brahma identified that it must be belonging to Sriman Narayana, the unparalleled Lord, Parabrahman and Sarveshwaran. He made use of the opportunity. He grabbed that to perform Trimanjanam for the lotus feet from his Kamandalu. And the Rudran got himself purified by and became Mangalam, Shivan, by taking those Trimanjana waters on his tresses. The other foot grew so huge and it touched the entire world below. Thus, he covered both worlds in one measure. Also, Andru Yuvulaham Alandai, Andru Yuvulaham Alandai means you measured the worlds those days during the Mahapralayam, cosmic dissolution. When you took the entire Leela Vibhuti with all the Jivatmas in Sukshma Rupam in the small corner of your stomach, and reclined on a little small banyan leaf as a kutti baby. Vedanta Acharya enjoys this wonder. Pe Alvar enjoys this wonder. You measured the worlds so in that minutest form, in such minutest way. Also when creation commenced by your sankalpam, bhagusyam prajayayeti, you manifested in everyone and everything. Sarvam kaluitam brahma. And Alandai measured thus. May those divine lotus feet be there for millions of years with us in Sri Vaikuntham. Adi potri. Andru sendru tennilangai shetrai tiral potri. That smartness with which you, even though you appeared as mere human being as Rama, you took friendship with the monkeys, you built a bridge on the stone, across the deep, vast, blue, large ocean to go to Lanka and victoriously fought the battle with the mighty Asura Ravana and destroyed his kulam completely without any root. Even that Setu where the bridge was built and touched by your divine lotus feet and of your Bhagavatas, darshan alone of the Setu will remove all sins. The Setu was made even more sacred, that Ganges, which is Vamana Pada Gangai by you as Rama. May those lotus feet live for millions of years after years with us, along with them. Adi potri, tiral potri, ponna chagadam udaitai pugal potri. You kicked the wheel, Sakatasuran, when you were an infant. Kamsa had sent an asura to kill you and destroy you. He appeared near you when you were lying down as a baby. And the wheel attempted to roll towards you and crush you. You kicked with your small, cute, blue-hued, red lotus-like feet, charming feet, and destroyed the wheel, thrown to pieces, crushed to pieces. Pondra chagada mudaitai pugal potri. What a great way you crushed that Shagatam. This is only symbolic, as every one of us Jivatma are surrounded by the Shagatam, the wheel, the Chakram, Kala Chakram, the Karma Vidyadi Chakre, Prati Purusha Mihan, Adi Chitra Pravahe, Karma Papa Punya Chakram, Avidya due to the Karma, the Viparita Jnanam, the Deha Prapti, the Ajnanam, that Chakra, Sukha Dukkha Chakram, the chain of birth and death, all these will get crushed if your lotus feet is seen by the chakra. If we touch that lotus feet, if the lotus feet touch us, if we perform Sharanagati to your lotus feet, those feet simply kick these chakras and crush them to dust. Its rest is history. By some non-performance of wrong deeds, sometime or the other by a jivatma accidentally, which is also considered by the Lord as good action, by non-performance of wrong deed inadvertently, is considered as a good action by Perumal, and he mercifully with Paramadhyalu Sarveshwaran arranges and enables Sadacharya Sambandham and get to know our Sampradaya, Sastra Jnana, and get rid of Viparita Jnanam, Ajnana, and we get to know the Upayam of Sharanagati and surrender to our lotus feet. Such lotus feet burns all sins and the whole wheel of samsaric afflictions completely get crushed. For that, Ponna Chagada Mudaitai, Pugal Potri. For that, Pugal, millions of years, Potri Potri. Kandru Kunila Yerindai, Kalal Potri. When Vatsasura appeared as calf and came near you with an attempt to kill you, you notice that Asura by its different eyes, the Thrit Muri, and not like the other calves, and took the calf by its tail, swirled the calf hitting against another Asura, which is Kapita Asura, who came in as Vilampada tree, so that your friends could eat the fruits and enjoy as well. Your marvelous, valorous deeds cannot be described in words at all. May your such wonderful, strongest deeds and your lotus feet remain for millions of years after years with us. Hail to that lotus feet. Kundru Kudaya Yeduttai Gunam Potri. What a Daya, what a mercy, what a Vatsalyam. And how, and you, such a small boy, about 7-8 years age, and this is all, the above all is nothing compared to this stupendous action of yours. It was raining cats and dogs with such a heavy downpour sent by Devendran, torrential downpour, to show his might against you, to show his anger and arrogance, and the whole Ayar party with 10 to 15 lakhs of cattle and the cowherd folks were all losing their homes, drenched their shelter, and they were running out of shelter and food. You immediately lifted the huge Govardhana mountain to give shelter to every one of those 15 lakhs, 1.5 million cattle and cowherd folks under the mountain. How many people, how many calves for 7 days and 7 nights? It's amazing. And how did you lift the whole thing with your little finger? Did it not pain? How everyone had such a Mahaviswasam on the little boy and come underneath the mountain? And how did you lift it upside down? Though we were also there as Gopikas underneath the mountain and witnessed that, thinking of all this makes our heads swirl. Andal says, you are simply divine. May your such merciful guna live for millions of years after years. Vendru pahai kedukkum ninkayil vel potri. May that sharp spear of yours which is in your hand destroy your enemies effortlessly. Let it be there for millions of years. Here the spear is vel. The chakra talvan is one which is referred to as Purvacharyas here as chakra, which is full of thousands of spears all around. Also, when Kannan went to Devalokam to get the Parijata tree, the celestial tree, for Satyabhama, Subramanya fought with Kannan, and Kannan came back victorious with the tree, and the symbol brought the veil with him to declare his paratvam. So there can be no doubt that this line refers to some Devatantram. Ninkayil vel potri. Gopika addressed Kannan, who is sitting there calling him Ninkayil, the one, the veil, the spear that is in your hand. Okay, you all have been praising me, and think why and what we have come here for in last Pasuram. And tell me what is that for you have come. Once we saw your gate, your divine beauty, there is no way that one can stop but praising your beauty, your Kalyana Gunas, your lotus feet. Jidante Pundari Kaksha, Namaste Vishwabhavana, Namaste Stu Rishikesha, Mahapurusha Purvaja, சர்வேஷு தேச காலேஷு சர்வாவஸ்தாசு ச அச்சுத கிங்கரோஸ்மி ரிஷிகேஷா பூயோ பூயோஸ்மி கிங்கர. தெர் இஸ் நோ அதர் ஃப்ரூட் அதர் தேன் யுவர் லோட்டஸ் ஃபீட் த எட்டர்னல் கைங்கரியம். யூ ஷுட் லீட் அஸ் டு பர்ஃபார்ம் சரணாகதி அட் யுவர் லோட்டஸ் ஃபீட். ஆட்டோமேட்டிக்கலி திஸ் வில் லீட். வி ஹவ் நவ் கம் டு அட்டைன் பரம புருஷார்த்தம். வி ஹவ் ஸ்பெண்ட் சோ மெனி மில்லியன்ஸ் ஆஃப் பர்த்ஸ். வி ஹவ் வேஸ்டட் ஆல் தோஸ் பர்த்ஸ். டுடே டியூ டு சம் அன்னோன் புண்ணியா ஆஸ் வியாஜம் ப்ரிடெக்ஸ்ட் யூ மெர்சிஃபுல்லி மேட் அஸ் பி பார்ன் ஹியர் இன் யுவர் பிளேஸ் அண்ட் இன் யுவர் டைம். இட் இஸ் அவர் பாக்யம். ஸோ இட்ஸ் யுவர் கிரேஸ் தயா தட் வி காட் அவர் செல்ஸ் இன்வால்வ்ட் இன் யுவர் கல்யாண குணாஸ். இன் அடிஷன் வென் யூ இக்னோர்ட் அஸ் டியூ டு அவர் அகங்காரம் அமக்காரம் வி டிட் நாட் கோ அவே இன் டிப்ரெஷன் அண்ட் ஆங்கர். யுவர் தயா அகெயின் மேட் அ ஸ்டெப் ஃபாஸ்ட் இன் அவர் பாத் டு யுவர் ஃபீட். வி வாட் எவர் பி த சஃபரிங் ஆர் பரிபவம் வி வில் நாட் கோ பேக் வித்வுட் யுவர் லோட்டஸ் ஃபீட் அண்ட் தட்ஸ் அவர் டிட்டர்மினேஷன். இட்ஸ் யுவர் தயா விச் ஃபெசிலிட்டேட்ஸ் அஸ் டு பி சோ ஃபர்ம் வித் அன்கண்டிஷனல் ஃபெய்த். வி ஹவ் நவ் கம் டு யூ வித் நோ அகங்காரம் அண்ட் பிளீஸ் ஹாவ் மெர்சி ஆனர்ஸ். இரங்கேல் இட்ஸ் அ ஸ்மால் ரா நாட் த பிக் ரா. அழகிய சிங்கர் ஹியர் ஜோக்குலலி சேஸ் வாட்ஸ் திஸ் யூ ஜஸ்ட் ஆஸ்க் மீ டு சிட் இன் த சிம்மாசனம் நவ் யூ சே இரங்கேல் கெட் டவுன். நோ நோ கோபிகாஸ் லாஃப் ஈவன் இஃப் யூ இன்டர்பிரட் தட் வே வித் வல்லின ரா which is get down. It is irangel. We say do not get down, irangel. Just be there always for us to enjoy your darshan in the simhasanam. So Srimad Alage Singer mentions that way, and Srimad Andavan here says in the same way that when Andal talks about the six steps or six lines to praise Pallande for Krishna, it is like the Arushuvai Virundu, the feast with the six taste, the sweet, sour, and the spicy, and all those tastes are here. So when Swami says Sendrang Tennilangai Shetrai Thiral Potri Ilangai Maina Nainthodaindu Paintalai Nilathuga Kalanga Andru Sendru Kondru Vendri Konda Veerane விலங்கு நூலர் வேதனாவர் நீதியான கேள்வியார் பலங்கொள குடந்தையுள் கிடந்த மாலும் அல்லையே. யூ வென்ட் டு த பிளேஸ் வேர் ராவணன் வாஸ் தேர் அண்ட் யூ என்ஷூர் தட் ஆல் இஸ் டென் ஹெட்ஸ் வில் ரோல் அண்ட் சிலையினால் இலங்கை செற்ற தேவனே தேவனாவான். த வே யூ பிளக் தோஸ் டென் ஹெட்ஸ் ஹீ அலோன் கேன் பி த சர்வேஸ்வரன் ஹீ அலோன் கேன் பி த பரத்வம் ஸ்ரீமன் நாராயணா. வழக்கன்று கொண்டாய் வலிச்சகடம் செற்றாய் வழக்கென்று நீ மதிக்க வேண்டா குழக்கன்று தீவிளவின் காய்க்கெறிந்த தீமை திருமாலே பார்வழங்கச் செய்தாய் பழி. பூதத்தாழ்வார் இஸ் ஓவர்வெல்ம்டு வித் த மார்வலஸ் டீட் ஆஃப் கில்லிங் டூ அசுராஸ் இன் ஒன் ஸ்ட்ரோக் அண்ட் டேக்கிங் த காஃப் அசுரா அண்ட் ஹிட்டிங் த விளாம்பழ அசுரா போத் ஆஃப் தம் கெட் கில்டு. ஹவ் இஸ் இட் பாசிபிள்? அண்ட் ஆயிரம் கண்ணுட இந்திரன் உருக்கின்ற ஆயர் விழவெடுப்ப பாசனம் நல்லன பண்டிகளால் புகப்பெய்த அதனையெல்லாம் போயிருந்து அங்கொரு பூத வடிவு கொண்டு உன்மகன் இன்று நங்காய் மாயனதனையெல்லாம் முற்றவாறி வளைத்துண்டிருந்தான் போலும். வென் கோவர்தன தெய்வம் வென் த தேவேந்திர பூஜா அண்ட் த கிருஷ்ணா இஸ் த ஒன் ஹூ ஏட் ஆல் தோஸ் பக்ஷணம் தட் வாஸ் மேட் ஃபார் இந்திர பூஜா அண்ட் பீப்புள் சே பிகாஸ் ஆஃப் தட் பல்லாண்டு பல்லாண்டு because he should not get stomach ache, says Srimad Andavan. How nicely you lifted kodiyer senthamarekai viralgal kolamum adindila vaadithila vadiveer thiruvugir nundumila manivannan malayumor sampiradam. As a like a sampradayam, effortlessly you took the Govardhana mountain and not even the marudani which was adorned on your beautiful hand palm, that also didn't get worn out in those 7 days when you lifted the Govardhana mountain. And may that guna live with you for millions of years, says Andal. Andal Trivadagare Sharanam Kavitarkika Simmaya Kalyana Gunashaline Srimate Venkateshaya Vedanta Gurave Namaha Sarvam Sri Krishna Arpanamastu.